வைகை நதி ஓரம் பொன்மாலை நேரம் காத்தாடுது, கல்வடியும் பூக்கள் காத்தோடு சேர்ந்தே கூத்தாடுது. இது அன்பின் வேதம் அதை நாளும் ஓதும், இது அன்பின் வேதம் நாளும் ஓதும் காத்தே. வைகை நதி ஓரம் பொன்மாலை நேரம் காத்தாடுது. ஆமா, அழ்வடியும் போ